பானம் தூவும் தூறல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்டம்மா நட்ட நடுராவாச்சு நட்ட வேற பூவாச்சு பொன்னம்மா வாழ்வில் சூழ்ந்த